சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளில் சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளில் பெண்ணல்ல நீ எனக்கு வண்ண களஞ்சியமே சின்ன மலர் கொடியே நெஞ்சில் சிந்தும் பனி துளியே வாசற்படி என்ன கனவுகளில்.